यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्रान बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुने यन्नमामितं स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நாம் இதற்கு முன்பு பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரம பிரோலர்த்தம் உஜ்வலாதரம் சுசிஸ்மிதம் கோமலகண்ட முன்னசம் லலாட பரியந்த விளம்பிதாலகம் சோரத்கிரீட்டாங்கத ஹாரகண்டிகா மணீந்திர காஞ்சீகுண நூபுராதிபிகி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரைஹி லசத்துளசிய வனமாலயோஜ்வலம் என்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம். 36வது ஸ்லோகம் லசத்துளசிய வனமாலயோஜ்வலம் என்று முடிகிறது. இந்த எம்பெருமானை பவந்தம் என்று பின்னாடி சொல்ல போறார். இப்படிலாம் இருந்திருக்கிற உன்னை நான் எப்பொழுது சேவிக்க போகிறேன், எப்பொழுது சேவித்து உமக்கு நான் கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று அவர் சொல்ல போகின்றார். அதற்கு முன்பு பெருமாள் எழுந்தருள் இருக்கும் அழகை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்றைய தினத்திலே தகர்த்த யஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம யதீய ஜன்ம போகும் ஜகத் சமஸ்தம் யத பங்க சம்சயம் யதர்த்தம் அம்போதிஹி அமந்தபந்திச்ச என்கிற 37வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த எம்பெருமானை சேவிக்கிறோம். அந்த சேவிக்கச்சு இந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறோம். அதை சேவிக்கிறது முதல்ல பார்த்த உடனே பெருமாளுடைய பீதகவாடையை சேவிக்கிறோம். பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிற எம்பெருமான் ஆகையால விராஜமானோஜ்வல பீதவாசசம்னு சொல்லி சொல்ற உடனே அவருடைய புன் சிரிப்பு சேவிக்கிறோம். அதோட மாத்திரம் அவர் இது பாக்கிறோம். பார்த்தாக்க அவருடைய திருநாபிய மங்களாசாசனம் பண்ற வக்ஷஸ்த மங்களாசாசனம் பண்றார். இப்படி வக்ஷஸ்து திருநாபி அப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்யாவயவங்களை சேவிக்கிறார். அது மாத்திரமல்ல நான்கு தோள்கள், அந்த நான்கு தோள்களையும் அந்த புஜங்களையும் மங்களாசாசனம் பண்ற. அதுக்கப்புறமா கர்ணபூஷணம் காதில் அணிஞ்சிருக்கிற பூஷணத்தை மங்களாசாசனம் பண்ற. இப்படியெல்லாம் பெருமாளுடைய திவ்யாவயவங்களை முதல்ல மங்களாசாசனம் பண்றார். திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்றார். அந்த திருமுக மண்டலத்துல அந்த அலக்கம், அலக்கம்னு சொல்லக்கூடிய மின்னச்சுமயர்னு திருமுகத்தில் தவழ்கின்ற முடி, அதை மங்களாசாசனம் பண்றார். அதுக்கப்புறமா கழுத்த மங்களாசாசனம் பண்றார். அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள், அதாவது திருக்கண்கள், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தார். அதோட இத இப்படி எல்லாம் சேவிச்ச பிற்பாடு சுதிஸ்மிதம் கோமல முண்டமுன் கண்ட முன்னசம் லலாட்ட பரியந்த விளம்பிதாளகம்னு சொல்லி இதுல, அதாவது பெருமாளுடைய குழல் கற்றைகள் தோளழவும் தழைஞ்சி இருக்கிறத மங்களாசாசனம் பண்ற. திருநத்தி கட்டில இருந்துருக்கிற திரு அப்படி பெறல்றது, அத அந்த இதை மங்களாசாசனம் பண்றார். குழல் கற்றைகளை மங்களாசாசனம் பண்றார். புன் சிரிப்பை மங்களாசாசனம் பண்றார். அதரத்தை மங்களாசாசனம் பண்றார். இப்படி எல்லாம் பெருமாள் ஒவ்வொரு அவயவங்களாக மங்களாசாசனம் பண்றார். சேவிச்சு சேவிச்சு அதுலேயே அப்படியே அதுலேயே ஈடுபட்டு அப்படியே அதுலேயே லயிச்சு போயிடுறார். இதோட மாத்திரமில்ல, பெருமாள் நிறைய திவ்யாபரணங்கள்லாம் சாத்தின் இருக்கு. அந்த திவ்யாபரணங்கள்லாம் மங்களாசாசனம் பண்றார். திவ்யாயுதங்களை தரித்து கொண்டு இருந்துருக்க, பஞ்சாயுதங்களை தரிச்சுட்டு இருக்க, இப்படி திவ்யாபரணங்களையும் திவ்யாயுதங்களையும் தரிச்சுட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் அவரை மங்களாசாசனம் பண்ற. ஸ்வரத்கிரீட்டங்கத ஹாரகண்டிகா மணிந்த காஞ்சி குண நூபுராதிபிகி ரதாங்க சங்காதிகதா தனுர்வரை லசத்துளசியா வனமாலயோஜ்வலம் என்பதாக சொல்லி முடிக்கிறார். அந்த திவ்யாபரணங்கள் அதனுடைய அந்த வரிசையில வனமாலையும் ஒரு முக்கியமான திவ்யாபரணமாக பெருமாள் அளந்தார். இங்கு மங்களாசாசனம் பண்றார். வனமாலையா உஜ்வலம் அப்படின்றார். அந்த உஜ்வலம்ன்ற சப்தம் இருக்க சில சில இடங்கள்ல தான் சொல்றார். உஜ்வலம்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அத சவிப்ரம ப்ரூலதம் உஜ்வலாதரம், உஜ்வலாதரம் ஆதாரம் பிரகாசிக்கிறதாம். திருமுக மண்டலத்துல எத்தனையோ இருந்துட்டு இருக்கு, எத்தனையோ திவ்யாவயங்கள்னா இருக்கு. அது எல்லாத்த காட்டிலும் ஆதாரம் பிரகாசிக்கிறது. அந்த ஆதாரம்ன்றது உதடுகள். அந்த உதடுகள் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன ஆச்சிமார்கள் அனுபவித்ததான உதடு. இது சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கின்றார். ஆபீரயோஷி அனுபூதம் அமர்த்தியநாத என்பதாக ஆபீதம், ஒரு அச்சேதனமாக இருந்துருக்கிற புல்லாங்குழல், ஒரு அச்சேதனமாக இருந்துருக்கிற மூங்கில் அனுபவிச்சிருக்கிறது. சங்கேன வம்ச பத்தினாச்ச, வம்சேன சங்க பத்தினாச்ச, வம்சேன வம்சேனக்க வம்சன்றது புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல்னாலையும் சங்கங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துருக்கிற பாஞ்சஜன்யத்தாலையும் அனுபவிக்கப்பட்டதான இருந்துருக்கிற திருவதரங்கள், அந்த அதரங்களுக்கு ஏற்றம் அந்த ஒண்ணுமே தெரியாத மகாவிஸ்வாசத்தோட எம்பெருமானை அடைந்து அந்த கண்ணனையே நினைச்சிட்டு இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களாலே அனுபவிக்கப்பட்டதாக ஆனபடினாலே அது உஜ்வலாதரம் பிரகாசித்திருக்கிற அதரம் திருவதரங்கள் என்று சொன்னார். அடுத்தது சாதிக்கின்றார் வனமால யோஜ்வலம் என்பதாக. அந்த வனமாலைக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்றார். அந்த வனமாலைக்கு என்ன ஏற்றம்? கீழே சொன்னதெல்லாம் ஸ்புரத்கிரீட் அங்கதஹார கண்டிகா மணிந்திர காஞ்சி குண நோபுராதிபிகின்னு சொல்லிட்டு அது பிரமாதமாக சாத்தின்றிருக்கிற கிரீட்டத்தை மங்களாசாசனம் பண்றார், ஹாரத்தை மங்களாசாசனம் பண்றார், அத கௌஸ்துபத்தை மங்களாசாசனம் பண்றார். இது மத்தியத்துல சமர்ப்பிச்சிருக்கிற தெரு அரணால்னு சொல்லக்கூடிய காஞ்சியில் இடையில சமர்ப்பிச்சிருக்கிற அரணால மங்களாசாசனம் பண்றார். இதெல்லாம் சொல்றார். இது சங்கரம் சக்கரம் இதெல்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்றார். ஆனா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்ற லசத்துளசியா வனமாலையோஜ்வலம் என்பதாக சொல்றார். வனமாலையா உஜ்வலம் அவர் பிரகாசிப்பவராக இருந்திருக்கார். அந்த வனமாலைக்கு ஏற்றம் என்ன, வனமாலைன்றது என்னது, இது ரெண்டையும் பார்க்கணும். வனமாலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க ஒண்ணு, இப்ப துளசி மாலையும் வனமாலை என்று சொல்லப்படுகிறது. அந்த துளசி மாலை தான் வனமாலைன்னு சொன்னோம்னா அதுக்கு பல பிரகாரங்கள் இருக்கு. அந்த துளசி மாலை இல்லைன்னாக்க பெருமாளுக்கு நித்தியமான வஸ்துக்கள் சங்கச்சக்கரம் மாதிரியும் மாதிரியே துளசி மாலையும் இருந்துட்டு இருக்குதான். எப்பவும் எந்த இடத்துல நாம நினைச்சிட்டு இருக்கோம் இங்கதான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது அந்த துளசி மாலை அப்படின்றதுனால வனமாலைன்ற. இது இன்னொன்னு எப்படி இருக்குன்னா, இது வனமாலை வைஜெயந்தி எல்லாம் ஒரே இதுதான் சொல்றது. இது அழகான மாலைன்னு பேரு, இது ரொம்ப வாசனை உள்ளதான மாலைன்னு பேரு. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆஜானு லம்பினி மாலா சர்வர்த்து குசுமோஜ்வலா மத்தியே ஸ்தூல கதம்பால்யா வனமாலே திகீர்த்தியதே. வனமாலைன்னு ஒன்னு சொல்லப்படுகிறது. அது எதுன்னு கேட்டமானாக்க தொழில் சாத்தின் இருக்கிற மாலை திருவடி வரைக்கும் அதாவது தொட வரைக்கும் நன்னா அப்படியே தாழ்ந்து இருக்கிறதாக இருந்துருக்கிற மாலை. சர்வர்த்து குசுமோஜ்வலான புஷ்பங்கள்லாம் சில சில ரித்துக்கள்ல தான், சில சில காலங்கள்ல தான் சில சில புஷ்பங்கள்லாம் பூக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமயத்திலேயும் எல்லா சமயத்திலையும் புஷ்பிக்கின்ற புஷ்பங்களுக்கு எப்படிப்பட்ட பிரகாசம் உண்டோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையதான மாலை இந்த மாலை என்றதாக சொல்லுகின்ற மத்தியே ஸ்தூல கதம்பால்ய வனமாலை கீர்த்தியதே அப்படின்னா, இந்த மாலைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆரம்பிச்சு நுனி வரைக்கும் ஒரே சைஸா இருக்கக்கூடாது, நடுவுல கொஞ்சம் நல்ல பருத்ததாகவும் நுனியில போக போக கொஞ்சம் குறைஞ்சதாகவும் ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவாகவும் இந்த மாதிரி இருக்கணும் மாலைன்றது. அப்படிப்பட்ட மாலையாக இருந்துருக்கிறது இது. இப்பேற்பட்ட மாலை தான் வனமாலை என்பதாக பொருள். அந்த திருவாபரணங்கள்லாம் அத்தனையும் இருந்ததுன்னா கூட அதெல்லாத்த அது எல்லாவற்றையும் காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கிறது இந்த வனமாலை. இந்த வனமாலையினாலே சேர்ந்து பெருமாள் மிக ஆச்சரியமாக விளங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். அதுல ரக்பூஷாபரணேர் யுக்தம் ஸ்வானுரூபைஹி அனுபமைஹி சின்மையைஹி ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைஹி என்று சொல்லப்படுது. பெருமாள் சாத்தின்றிருக்கிற மாலை, இந்த மாலை அப்ராகிருதமான மாலை. நாம நினைச்சிருக்கிற இது பிராகிருதமான மாலை இல்ல, இது அப்ராகிருதமான மாலை. அதுதான் வண்ண மாலையாக இருந்துருக்கு. பெருமாளுடைய ஆபரணங்கள் பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக, அதே மாதிரி அந்த பெருமாளுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற மாலையோ, பெருமாள் சாத்தி கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிற ஆபரணங்களோ, அது எல்லாம் எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கிறதோடு மாத்திரமில்லாமல் அவைகளுக்கு சமமாக இந்த மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு சொல்ல முடியாதபடி, உபமானமே சொல்ல முடியாதபடியான உத்கிருஷ்டமான வஸ்துக்கள். அந்த வஸ்துக்கள்லாம் அப்ராகிருதமானவை. அவைகளாலே ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹி அப்படின்ற அவைகளுடைய பிரகாசத்தினாலும் இந்த மாலைகள் ஆபரணங்கள் இவைகளுடைய சேர்க்கையினாலே ஏற்படுற ஒரு பிரகாசம். இவை எல்லாவற்றினாலும் எம்பெருமான் திகழ்கின்றார் என்று சொல்லுகின்றார். இப்படி பெருமாளுடைய ஒரு திவ்யாபரணங்களோட சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலைய மங்களாசாசனம் பண்ணி இது வரைக்கும் தலை கட்டுற. இதுக்கு அடுத்தது பெருமாளுக்கு சர்வேஸ்வரன்றத்தை வெளிப்படுத்ததாக இருந்துருக்கிறது. என்னன்னா, இதெல்லாம் ஒரு அலங்காரம் இல்லை பெருமாளுக்கு, இதெல்லாம் ஒரு அழகு இல்லையா, இதுக்கு மேற்பட்டதாக ஒரு பெரிய அழகு இருந்துருக்கு பெருமாளுக்கு. அதுதான் பெருமாளுக்கு சோபையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த அழக இப்பொழுது மங்களாசாசனம் செய்ய இருக்கின்றார். ம் தவ பிரியாமூ ஜமஸ்தரபங்கசம் தியமம்போதி அமந்தி அபந்தி. இது ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சூளிகாமணி சகசிரமரீசேகன்னு பெருமாள் கிரீட்டத்தை சாத்தின்றிருக்க. இந்த கிரீட்டத்தை சாத்தின்றதுனால பெருமாள் எப்பேற்பட்டவர்னாக்க, மூன்று லோகத்துக்கும் இவர் தான் ராஜா. ராஜாதிராஜ சர்வேஷான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ராஜாவாக விளங்குகின்றார் என்பதை தெரிவித்தார். இந்த சாம்ராஜ்யம் முழுக்க ராஜாவாக இருந்தா கூட அந்த சாம்ராஜ்யம் முழுக்க லக்ஷ்மிகரமாக இருக்கணும். அது லக்ஷ்மிகரமாக இல்லாமல் எத்தனையோ ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இது அதோடு இல்லாத இந்த ஈசித்ருத்வம்ன்றது இருக்க, இந்த சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிறதுன்றது வெறும் பெருமாள் இல்ல, விராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமாள் தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமாள் தான், பிராட்டியும் பெருமாளுமாகத்தான் இந்த சகல லோகத்தையும் சகல லோகத்துக்கும் ஈஸ்வரனாக ஆள்பவர்களாக விளங்குகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். பெருமாள் ஈஸ்வரனாக இருந்தார்னாக்க, பிராட்டி ஈஸ்வரியாக இருந்திருக்க. ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வபூதானாம் ஈஸ்வரி, எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரி, எல்லா பூதங்களையும் ஆள்பவளாக இருக்கின்றவள் பிராட்டி. இந்த பிராட்டியினுடைய சேர்க்கை பெருமாளோட கூட, மகாலட்சுமியோட கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற சேர்க்கையை மூன்று ஸ்லோகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார் பலவந்தார். இது விஷ்ணுபட்ச, இது விஷ்ணு புராணத்துல பிராட்டியினுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பிரகரணங்களும் இதுல அன்னயம், இதுல உள்ள அடங்கிறது. ஆகையால இந்த பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா என்பதை ஆச்சரியமாக சொல்றார் விஷ்ணு புராணங்கள்ல. அதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்றார். சகர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியந்தாமய ஜன்மபூ. பிராட்டிக்கு தன்னுடைய திருமார்பை இருப்பிடமாக கொடுத்தாராம் பெருமாள். எஸ்யாக யாதொரு பிராட்டிக்கு புஜாந்தரம், இரண்டு புஜங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்தானமாக திருமார்பை அவளுக்கு ஆலயமாக, அவள் வசிக்கும் இடமாக, எப்பொழுதும் வசிக்கும் இடமாக செய்தார் என்று முதல் பாதத்தில் சொல்லுகின்றார். தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூ. அடுத்த பாதத்திலே சொல்லுகின்றார், உனக்கு மிகவும் விரும்பி வாசிக்க வசிக்கக்கூடிய இடமாக இருப்பது அவளவதரித்த ஸ்தலமா. இது தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூ என்பதற்கு பொருள். அவளவதரித்த இடம் எது என்று கேட்டால் க்ஷீராப்தி, திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலில் இருப்பதையே நீ மிகவும் விரும்புகின்றாய் என்று சொல்லுகின்றார். ஜகத் சமஸ்தம் யத பங்கதம் ஸ்ரயம். உலகம் முழுவதும் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையை, அந்த கடைக்கண் பார்வையிலே விழுந்தது ஒன்று. அந்த லோகம் மொத்தம் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினாலேயே ஆள்கின்றாள். ஆகையால எல்லா லோகமும் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையை ஆசிரயிச்சதாக இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு பிராட்டிக்காக நீ அலைகடலை கடைந்தாய், கடைந்தது மட்டுமல்ல அலைகடலை கட்டினதும், அதாவது அணை கட்டினதும் யாருக்காகவோ அந்த பிராட்டின்னு சொல்லி அந்த பிராட்டியை பத்தி சொல்ற. இதுவரைக்கும் இந்த முதல் ஸ்லோகத்துல, அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல ஒன்னா எழுந்துள்ள இருக்கிறதெல்லாம் பத்தி சொல்ல போற. இப்ப இந்த பிராட்டியினுடைய பெருமைய நாலு பாதங்கள்ல நாலு விதமாக சொன்னார். சகர்த்தயஸ்யாபவனம் புஜாந்தரம், யஸ்யாபவனம் புஜாந்தரம் என்பதாக சொன்னார். அந்த புஜாந்தரம், அந்த பிராட்டி உன்னுடைய திருமார்பை பிராட்டிக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னார். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார் ரங்கநாதனன், அவருடைய திருமார்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னார். ஸ்ரீபதன் நியாச தன்யம் என்பதாக, பிராட்டியினுடைய பதன்யாசம் அந்த வெக்கரத்தினாலேயே தன்யமாக ஆகிறது. அது அப்படியே தன்னுடைய திருமார்பில் எழுந்தருளி, பிராட்டி எழுந்தருளி இருப்பதை தான் தன்யனாக, இதனாலேயே தனக்கு ஒரு பேரு பெற்று தான் நிறம் பெற்றதாக பெருமாள் நினைக்கின்றாராம். அது பெருமாள் நினைக்கிறது ஒரு பங்கு. எல்லாருக்குமே பிராட்டியினுடைய, பெருமாளுடைய திருமார்புக்கு ஏற்றமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலதான் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரீபதன் நியாச தன்யம்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்கின்றார். இப்படி திருமார்புக்கு ஏற்றம்னு சொன்னமானாக்க, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்று சொல்லுகின்றார். அகலகில்லேன் இறையும், ஒரு நொடி பொழுது கூட உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று இறை பொழுது கூட பெருமாளை விட்டு பிரியாமல் அந்த திருமார்பிலேயே எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் என்று திருவேங்கடமுடியான ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இப்போ இதுல ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். பெருமாளுடைய திவ்யாவயவங்கள்ல பிராட்டி திருமார்பை தன்னுடைய உறைவிடமாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கின்றார். நாம எல்லாரும் போறோம், போன உடனே பெருமாளுடைய திருவடியை சேவிக்கும், திருவடியில போய் காலில் விழும். ஏன்னா நாம மொத்த பேரும் அபராதிகள். இந்த அபராதிகளாக இருந்திருக்கிறதுனால இதுக்கு பெருமாள் திருவடியை பிடிக்கிறத காட்டிலும் வேற எந்த ஒரு வழியும் நம்மளுடைய பாபங்களை போக்குவதற்கு இல்லவே இல்லை. ஆகையால நேர போய் பெருமாள் திருவடியை பிடிக்கிறோம். இந்த பெருமாள் திருவடியை பிடிச்ச உடனே அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும் நினைச்சுட்டு பிடிக்கிறோம். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் விழறதுக்கு முன்ன பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணுமா? அதுக்காக திருமார்பில் பிராட்டி இருந்துட்டு இருக்கா. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்கா அதுக்கப்புறமா வரக்கூடிய பெருமாளுடைய கட்டாட்சத்தினால எந்த விதத்தாலையும் பெருமாள் எப்பவுமே நம்மள ஒதுக்கி தள்ளவே மாட்டாராம். இப்படிப்பட்ட நிலை ஒவ்வொரு சேதனனுக்கும் எம்பெருமானிடத்திலே அடைக்கலம் கொண்டோமானால், எம்பெருமானையே புகழ் என்று சரணாகதி பண்ணோமானால் அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே பிராட்டி எழுந்தருளி இருக்கின்றார் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கின்றார். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் தயையை பெற வேண்டும் என்றால் பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதற்காகவே நம்ம எல்லோரையும் அனுபவிப்பதற்காகவே பெருமாளுடைய திருமார்பை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு பிராட்டி எழுந்தருளி இருக்கின்றாள் என்று ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பாருங்க, ஏழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இந்த மங்களாசாசனம் பண்ணச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வையந்தகலையா வார்கடலே நெய்யாக என்பதாகலாம் சொல்லி இந்த பூமியே சமுதிரம் போயும் அந்த ஒரு வழக்குதானே நமக்கு எல்லாத்தையும் பிரகாசத்தை உண்டு பண்ணி அந்த பெருமாளை காண்பிக்கிறதுன்றதுனால பூமியே விளக்காகவும் இந்த சமுதிரங்கள்லாம் நெய்யாகவும் இதெல்லாம் திரியாகவும் மீதி எல்லாம் போட்டு அந்த வழக்கினால பெருமாளை சேவிக்கிறேன்றதெல்லாம் சொன்னார். ஆனா பேயாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு திருக்கண்டேன் என்று சாதிக்கின்றார். அந்த திருக்கண்டேன்னு சொல்லச்சே அவருக்கு முதல்ல பெருமாள் சேவையாறது பெருமாள் சேவையா இல்லையா, பிராட்டி தான் சேவையாகிறாளாம். ஆகையாலதான் திருக்கண்டேன்னு சொன்னார். அப்புறம்தான் பொன்மேனி கண்டேன்னு சொல்றார். அந்த பரபாகத்தினால அந்த பெருமாள் பிராட்டி ஏன்னா ஆசிரித வாத்சல்யம்ன்றது பிராட்டியினிடத்துலதான் குடிகொண்டு இருந்துருக்கிறது. ஆகையாலதான் அவர் முதல்ல சொல்லச்சேயே எடுத்த எடுத்துல சொல்றது திருக்கண்டேன் என்பதாக சொல்றார். ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யை பரத்த சிந்தாம் பொய் துர்நிவாராம் என்று அஷ்டபுஜாஷ்டகத்திலே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். இந்த எம்பெருமான சேவித்த மாத்திரத்தினாலேயே எம்பெருமான் தான் பரதத்துவம் என்று சொல்லும்படியாக இருந்துருக்கு. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தினாலையும் எம்பெருமானை ஆசிரித்திருக்கின்ற திவ்யாஸ்திரங்கள் அஸ்திரங்கள்னாலையும் பூஷணங்களாலையும் இவைகள்னால பார்த்தோமானாக்கா பெருமாள் இவர் தான் பரதத்துவம் என்று நிச்சயம் ஏற்படும்படியாக எழுந்துள்ளிருக்கிறார் என்று சொன்னார். இவைகளினால மாத்திரம் பெருமாள் தான் பரதத்துவம்னு சொல்ல முடியாது. இவைகளை காட்டிலும் முக்கியமாக இருந்திருக்கிற பிராட்டியினுடைய சேர்க்கையினால பெருமாள் பரதத்துவமாக ஆகின்றார். மீதி பேர் எல்லாம் திருவில்லா தேவர்களாக ஆகின்றனர். இவர்தான் திருவை உடைய தேவராக ஆகின்றார் என்று சொல்றார். அந்த ஸ்வரூப ரூப ஆயுதங்கள்னு சொல்லிட்டு அந்த வரிசையில பிராட்டியும் பிரதானமாக இருந்திருக்கிறபடினால அந்த ஸ்ரீயப்பதித்துவம்ன்ற பிரதானமான ஹேத்துவை இந்த இடத்துல காண்பிச்சு நிரூபணம் பண்றார். இங்க பெருமாளுக்கு சொல்லச்சே பரபிரம்மத்துக்கு சொல்லச்சே பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், அதாவது இவர்தான் பரபிரம்மம் இதுதான் பரபிரம்மம் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்ற எம்பெருமானிடத்தில் இருக்கிற அசாதாரண தர்மங்கள் என்ன என்று கேட்டார். சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை அமலத்துவம் என்று சொல்லக்கூடிய தர்மங்கள் பெருமாள் சத்தியமாக இருந்திருக்கார். ஞான சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இவைகள் எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்றார். இது எல்லா உபாசனங்களிலும் இந்த தர்மங்களை கொண்டு இது முக்கியமா இருக்கணும். இதுக்கப்புறமா அந்தந்த உபாசனத்துக்கு ஏற்றமான எம்பெருமானுடைய குணங்களை கொண்டு எம்பெருமானை உபாசிக்க வேண்டும் என்று நிஷ்கர்ஷம் செய்கின்றார். ஆனந்தாதய பிரதானசிய என்கிற ஆனந்த சூத்திரத்தை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிற ஆனந்தாத்ய அதிகரணத்திலே அந்த அதிகரணத்துல இது எம்பெருமானுடைய விசேஷங்கள்லாம் சொல்ற. அப்போ அதில் சொல்லச்சு சத்தியத்துவ ஞானத்தோ ஆனந்தத்தோ அமலத்துவங்கள்லாம் எப்படி பெருமாளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமோ அதே மாதிரிதான் ஸ்ரீயப்பதித்வமும் பெருமாளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். இந்த ஸ்ரீயப்பதித்வம்ன்றது அதாவது பிரியபிராட்டியின் கேழ்வனாக இருத்தல் என்பதுதான் எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். யார் பரபிரம்மம், எது பரபிரம்மம்னு சொன்னா பிரியபிராட்டியின் கேழ்வனாக இருக்கிறவன் யாரோ அவன் பரபிரம்மம் என்று சொல்லுகின்றான். அப்போ அந்த ஸ்வரூப நிரூபக தர்மத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிராட்டியினுடைய சேர்க்கையை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். அதுக்கு சொல்லச்சு சகர்த்த எஸ்யா பவனம் புஜாந்தரம், எஸ்யாக பவனம், யாருக்கு பவனமாக இருப்பிடமாக புஜாந்தரம், தன்னுடைய புஜங்களுக்கு இடையில் இருக்கிற திருமார்பை சொல்லுகின்றாரோ என்று சொல்றார். பெருமாளுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று பார்க்க வேண்டும். பெருமாளுடைய திருமேனி சர்வயஜ்ஞமயம் வபுகு என்று சொல்லுகின்றார். அந்த சர்வ யஜ்ஞமயம் வபுகு, எல்லா யஜ்ஞமயமாக எல்லா யாகமாகவும் பெருமாளுடைய திருமேனி திகழ்கின்றது. அந்த திருமேனியில அதுக்கு பிரதானமான இடமாக பிராட்டி எழுந்தருள் இருக்கிற இடமாக ஆகிறது. பிராட்டிக்கு எழுந்தருள்வதற்கு இடத்தை கொடுக்கின்றார். சகர்த்த இது பண்ணினார்னு சொன்னார். இங்க பார்க்கணும், காஸ்வன்யா தவாமிருதே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்த்யம் கதா மிருதா. இது விஷ்ணு புராணத்துல வரக்கூடிய ஸ்லோகம். பிராட்டியினுடைய திருமார்பை அலங்கரிக்கக்கூடிய யோக்கியத்தை, பெருமாளுடைய திருமார்பை அலங்கரிக்கக்கூடிய யோக்கியத்தை பிராட்டிக்கு தவிர வேற யாருக்கு இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். இது என்ன விசேஷம் அப்படின்னா, பிராட்டியினுடைய சேர்க்கையினால பெருமாளுக்கு ஒரு விசேஷம், பெருமாளுடைய திருமார்பில் எழுந்தருளி இருக்கிறதுனால பிராட்டிக்கு ஒரு விசேஷம். ஒத்தருக்கு ஒத்தர் குறைந்தவர்கள் இல்லை. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா, அந்த பெருமா பிராட்டியினுடைய வார்த்தை, பெருமாளை விட்டு ராமனை விட்டு என்னையும் சீதையும் ராமனையும் பிரிக்க முடியாது. ஏன் எப்படின்னு கேட்டேன், சூரியனுடையும் சூரியனுடைய தேஜஸ்வியும் தனியா எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி என்னையும் ராமனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. தீப பிரகாரத்தை சொல்லச்சே தீபமாக இருந்திருக்கிறவர் பெருமாள், அதுக்கு பிரகாசமாக இருந்திருக்கிறவள் பிராட்டி, இவர் ரெண்டு பேருமாக சேர்ந்து இருக்கின்ற நித்தியம் ஸ்ரீயா வசுதையாக நிஷேவியமானம் என்று சொல்ற. நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்ச, எப்பொழுதும் பிராட்டியோடும் அதாவது பூமி பிராட்டியோடும் பெரிய பிராட்டியோடும் அவர் திகழ்கின்ற தீப பிரகாசன்றவர். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தீப பிரகாசன் அவர் விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன், இவர் பிராட்டி பெருமாள் தீபமாக இருந்திருக்க பிராட்டி அதனுடைய காந்தியாக இருந்திருக்கார். இப்படி தீப காந்தி இல்லாத தீபம் அதுக்கு பிரகாசம் ஏற்படாது, ஆகையால் காந்தி இல்லாத தீபம் பிரயோஜனம் இல்லை, தீபம் இல்லாமல் காந்தி வராது. ஆகையால இது ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறதுன்றது இங்கதான் இருந்துருக்கு. ஆகையால் ஒவ்வொன்றும் இந்த பிராட்டியினுடைய பிராட்டி பெருமாளுடைய திருமார்பு, பெருமாளுடைய திருமார்பை ஒத்த இடமாக ஆக்கிக்கொள்ள, தன்னுடைய வாசஸ்தானமாக ஆக்கிக்கொள்ள வேணும் என்னால் அதுக்கு உண்டான ஒரு பெருமை படைத்தவர்களாக அவர் இருக்கணும். அது பிராட்டி தவிர வேற யாரும் இருக்க முடியாது. தீபஸ்தமேவ ஜகதம் தயிதாக ருச்சிஸ்தே தீர்க்கந்த மகா பிரதிநிவர்த்தியமிதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்திவசியம் ஸ்தோதும் பவந்தமபிலஷ்யதி ஜந்துரேஷா. சரணாகதி தீபிகையில் சுவாமி சாதிக்கின்றார், தீபஹா த்வமேவ ஜகதாம் ஜயிதாஹ ருசிஸ்தே. லோகத்திற்கெல்லாம் தீபமாக விளக்காக விளங்குபவர் அந்த விளக்குளி எம்பெருமானாக இருந்திருக்கிற தீப பிரகாசர். உன்னுடைய தர்மபத்னியாக இருந்திருக்கிற, பிரியையாக இருந்திருக்கிற பிராட்டி அந்த தீபத்தினுடைய காந்தியாக இருந்திருக்கிறார். இப்படி தீபமாகவும் தீபத்தினுடைய காந்தியாகவும் இருந்து கொண்டு நீங்கள் இரண்டு பேரும் எந்த இருட்டை போக்குடுக்கிறீர்கள்னா, லோகத்தில் இருக்கிறவர்களுடைய ஜனங்களுடைய அஜ்ஞானமாகிய இருளை போக்குடுக்கிறீர்கள். இது சாதாரண இருட்டு இல்ல, மின்மினி பூச்சியினாலே போக்கடிக்கக்கூடிய இருட்டு அல்ல. இது பெரிய எத்தனையோ வாட்ஸ் பிரகாசத்தை உடைத்தான ஒரு சூரியனுடைய காந்தியினாலே போக்கடிக்கக்கூடிய இருட்டு. அந்த மாதிரி அந்த சூரியனுடைய காந்தியினால கூட போக்கடிக்கக்கூடிய இருட்டு இல்ல, உங்கள் ரெண்டு பேரால மட்டுமே போக்கடிக்கக்கூடியதான இருட்டு இந்த அஞ்ஞானமாகிற இருட்டு. இது தீர்க்கந்தமஹா, இன்னைக்கு நேத்தி வந்த இருட்டில் எத்தனையோ நாளா இருந்திருக்கிற இருட்டு. தீர்க்கந்தமஹா பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம், யுவாபியாமேவ பிரதிநிவர்த்தியம் இதம். இந்த தமசு இந்த இருட்டானது உங்கள் இருவராலே மட்டுமே போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப அப்பேற்பட்ட உன்னை ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனாக இருந்திருக்கிற உன்னை நான் ஏக ஜந்து, இது சாதாரண சொல்லிச்சு, அது நிஜமா சொல்லிக்கிற உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் இந்த ஜந்து ஆசைப்படுறதுன்ற. இப்ப இந்த பிராட்டி பெருமாள் இவர் பெருமாளுக்கு சமமான ஒரு ஒரு வைபவத்தை உடையவள் பிராட்டின்னு சொல்ற. ஆகையாலதான் இந்த இடத்துல சொல்ற, சர்வயஜ்ஞமயமாக இருந்திருக்கிற சரீரத்தை உடைய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருமார்பை, இப்படிப்பட்ட வைபவங்களை உடைய பிராட்டி தவிர வேற யார் இடமாக கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். இதனால் பிராட்டி மட்டுமே ஒரே இடமாக விளங்குவது அந்த எம்பெருமானுடைய திருமார்பு. அந்த பெருமாள் அந்த பிராட்டிக்கு தன்னுடைய திருமார்பை அளித்து அதனால சந்தோஷத்தை அடைகிறாராம். சகர்த்த யஸ்யாஹ பவனம் போஜாந்தரம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே பெரியவாச்சான் பிள்ளை சொல்லு சாதிச்சிருக்கிறார், சர்வயஜ்ஞமயம் வபுகு என்கிற திருமார்பை பிராட்டிக்கு கோயில் கட்டணமாக பண்ணி அருளிற்று என்பதாக சொன்னார். பிராட்டிக்கு கோயில் கட்டணமாக என்று சொன்னார். பிராட்டி எப்பொழுதும் சாநித்தியம் உறையும் இடமாக பண்ணினாராம் பெருமாள். அதனால பெருமாளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா அத பண்ணி சொன்னார் என்று சொன்னார். இந்த பிராட்டி எப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கின்றார், சுகுமார சுகஸ்பர்ச சுகந்தி விரலங்கிருதம். அந்த பெருமாளுடைய திருமார்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, சுகுமாரமாக இருந்திருக்கு, இது சுதர சுகஸ்பர்சமாக இருந்திருக்கு, மிருதுவாக இருந்திருக்கு. இந்த மிருதுவாக இருந்திருக்கிற அந்த பெருமாளுடைய திருமார்ப சுகந்தி, சர்வகந்தா சர்வரசா என்று பெருமாளுக்கு பேர். சர்வகந்தா அப்படின்னு சொன்னமான அப்ராகிருதமாக இருந்திருக்கிற எல்லா விதமான வாசனைகளையும் உடைத்தானதாக இருந்திருக்கு. அந்த வாசனைன்றது எம்பெருமான் ஒருவருக்கே ஏற்பட்டது, அந்த மாதிரியான வாசனை இருந்திருக்கு. அது அழிவில்லாததாக இருந்திருக்கு, சுபமாக இருந்திருக்கு, இது போக்கியபூதமாக அனுபவிக்க தகுந்ததாக இருந்திருக்கு அப்பேற்பட்ட கந்தம். அந்த கந்தங்களை உடையவர் பெருமாள், ஆகையால அவர் சர்வ கந்தனாக எழுந்தொழி இருந்திருக்கார். அப்போ அந்த பெருமாளுடைய சர்வகந்தனாக எழுந்தொழி இருக்கின்ற திருமேனி பெருமாளுடைய திருமேனியிலே அந்த திருமார்பை தன்னுடைய உறைவிடமாக ஏற்றுக்கொண்டவள் அந்த பிராட்டி. என் திருமகள் சேர் மார்பனே என்றும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். அது நம்மாழ்வாருடைய மங்களாசாசனத்திலே திருவரங்கம் மங்களாசாசனம், ஸ்ரீரங்கத்தினுடைய மங்களாசாசனம், நாயிக்கா பாசம் நாயிக்கா பாவத்தை ஆசிரியித்து அங்க மங்களாசாசனம் செய்கின்றார் நம்மாழ்வார். அந்த யாரு இந்த இது தாய் பாசுரம், தன்னுடைய குழந்தைய தன்னுடைய பெண் இருக்கிற நிலையை தாய் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பாசுரம் அது. அந்த பாசுரத்தை சொல்லி சொல்லுகிறார். அப்ப சொல்லச்சே என் திருமகள் சேர் மார்பனே என்று சொல்லுகின்றார். யாரை எப்ப பார்த்தாலும் கங்களும் பகலும் கண் துயில் அறியாள் கணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் என்றென்றெல்லாம் சொல்ற சங்கு சக்கரங்கள்னு ராத்திரியும் பகலும் எப்பவுமே கண்ணே மூட மாட்டேன்றாளா. நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சிருக்கிற நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி தன்னுடைய பெண்ணை பத்தி சொல்ற கங்குலும் பகலும் கண் துயில் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். சங்கு சக்கரம் என்று சொன்ன உடனே அப்படியே கை கூப்புறவளாக இருந்திருக்கும். தாமரை கண் என்றே தளரும் என்று சொல்லுகின்ற அந்த தாமரை கண்ணு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்த உடனே அது அப்படியே தளர்ந்து போயிடுறாளாம். இது என்ன அவளுக்கு அப்படியே அந்த திருக்கண்கள்ல மோகிச்சு போயிடுறா என்று சொல்லுகின்ற. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த தன்னுடைய பெண் எப்படி இருந்திருக்கான்றத கடைசியில சொல்ற என் திருமகள் சேர் மார்பனேன்னு அந்த திருமார்ப மங்களாசாசனம் பண்ணச்சு என் திருமகள் சேர் மார்பனே என்று சொல்லுகின்ற திருமகள் சேர்கின்ற திருமார்பை உடையவர் யார் அந்த பிராட்டி? அந்த என் திரு பிராட்டி என்று சொல்லுகின்ற பிராட்டி இருக்கின்ற ஒரு இடம், அந்த பிராட்டி உரைகின்ற ஒரு இடம் அந்த வட்சஸ்தலம். அந்த வட்சஸ்தலத்தை சொல்லி சொல்லுகின்ற சகர்த்த எஸ்யா பவனம் என்று சொல்ற அதுலயும் இவருக்கு ஏற்றம் அந்த வட்சஸ்தலத்துக்கு ஏற்றம் பிராட்டிக்கு உறைவிடமாக இருப்பதனாலதான் என்பது இதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாசுரத்தை மாத்திரம் ரெண்டு வாட்டி மங்கள ஸ்தோத்திரத்துல, அதாவது இந்த சேவா காலம் பண்ணச்சே அனுசந்தானம் பண்ற வழக்கம், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என் திருவயிற்றால் எழுந்துனே கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அந்துருவேழும் தழுவினே கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் என் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளியிலேன் முடிவறிவள் தனக்கே தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே கொண்டவன் அந்த எம்பெருமான் அவனை மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அவனுடைய திருமார்பை திருமார்பை பிராட்டிக்கு கோயிலாக கொடுத்தவர், ஆகையால அவருக்கு விசேஷம். எந்த சமயத்துல எப்படி கொடுத்த அப்படின்றத பார்க்கணும். அமிர்தமதனம் பண்றா, அமிர்தமதனம் பண்ணச்சே அந்த ஒவ்வொன்னா ஒவ்வொரு வஸ்துவா அதுல வந்துருக்கு. அதுல முதல்ல ஆலகால விஷம் வருது. அந்த ஆலகால விஷம் வந்த உடனே அந்த விஷத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரையும் எரிச்சிடும் போல இருந்துருக்கு. அப்ப சிவபெருமான் அந்த விஷத்தை உட்கொள்ளுகிறார் என்று இதுல வர விஷயம். ஆனா அங்கேயும் ஒரு சூக்ஷம் இருந்துருக்கு. இது விஷத்தை பெருமாளெல்லாம் முடியாத போயிட்டு சிவன் தான் உண்டு எல்லாரையும் ரட்சணம் பண்றாருன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடும். அப்படி இல்லை, பெருமாள் சிவனுரு கொண்டு அந்த விஷத்தையும் தான் விழுங்கி பெருமாள் அனுகிரகம் செய்கிறார் என்றுதான் அர்த்தம். அதுக்கப்புறமா தனித்தனியா ஒவ்வொரு வஸ்துக்களா அதெல்லாம் வந்துட்டே இருந்துருக்கு. அதெல்லாம் பார்க்கறது, அதுல ஐராவதம் வருது, உச்சை சிரவஸ் வருது, இப்படி ஒவ்வொரு வஸ்துக்களா அதுல இருந்து வந்துட்டே இருக்கு. இது எல்லாம் வந்த பிற்பாடு இதுல கடைசியில என்ன வருதுன்னு கேட்ட அப்போ அப்சரசுக்கள்லாம் அதுல இருந்து உற்பத்தி ஆகிறார். இந்த அப்சரசுக்கள்லாம் வந்த பிற்பாடு ஐராவதம் உச்சை சிரவசு, உச்சை சிரவசுன்றது ஒரு குதிரை, அந்த குதிரை இதெல்லாம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து விடுற. அப்போ அந்த கடைசியில என்ன பண்றார் அப்படின்னா, இது எல்லாம் வந்த பிற்பாடு சீ கௌஸ்துபம் இருக்கு. சீ கௌஸ்துபம் வந்ததுன்னா அந்த கௌஸ்துபத்தை பெருமாள் எடுத்து தரிச்சுக்கிற சந்திரன் பிறை சந்திரன் வருது. நாம பாக்குற சந்திரன் இல்ல, அது அமுதம் கிடைச்சே பிறை சந்திரன் வருது. அந்த பிறை சந்திரனை எடுத்து அத்தை கொண்டு அது சரி யாருக்கு கொடுன்னா, இந்த பாப்பா விஷம்தான் உனக்கு கொடுக்குறேன்னு நினைச்சுக்காத, இதை எண்ணியே எடுத்துக்கொன்னு அவர் சிவனுக்கு கொடுக்கிறார். இப்படி எல்லாம் அப்புறம் பாரிஜாதம் வருது. இந்த பாரிஜாதம் அப்சரஸ் எல்லாம் வந்த உடனே அந்த அப்சரஸுக்கு அப்புறமா பிராட்டி உண்டாரு. தத்சாவிரபூத் சாட்சா ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திஜகாந்தியா வித்யுத் சௌதாமினியதாம் தத்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீ. அதுக்கப்புறமா சாட்சாத் ஸ்ரீ அந்த மகாலட்சுமியே உண்டானாளாம். சாட்சா ஸ்ரீ ரமா பகவத் பரா ரமா என்று பிராட்டி மகாலட்சுமிக்கு பேரு. அவள் எப்படிப்பட்டவள், பகவத் பரா எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றவர், எம்பெருமானை விட்டு பிரியாதவள். ரஞ்சயந்தி திஜகாந்தியா வித்யத் சௌதாமணியதாம் பிராட்டி ரஞ்சயந்தி பவத் காந்தியாம், அவளுடைய காந்தியினாலே சோபையினாலே உலகம் முழுக்கையும் கொண்டாட பண்ணுகிறாள். எல்லாம் சந்தோஷப்படுறதான். ஏன்னா இந்த பிராட்டி இல்லாமையினாலே உலகம் முழுக்கும் ஸ்ரீயை இழந்து ஒண்ணும் இல்லாத சோபையே இல்லாததாக அழித்து அந்த பிராட்டியினுடைய அவதாரத்தினால உலகத்துக்கே சோபை ஏற்பட்டுதான் லோகம் மொத்தத்தையும் சந்தோஷப்படுத்துபவளாக இருக்கான். வித்யுத் சௌதாமினி யதா, மேகத்துக்கு அழகு எப்படின்னு கேட்டா அந்த வித்யுத் மின்னல், மின்னல் தான் மேகத்துக்கு அழகு காண்பித்து கொடுக்கிறது. ஆகையால அந்த பிராட்டி அப்பேற்பட்டவளாக பிராட்டி அவதாரம் பண்ணான்னு சொன்னார். இப்ப ஒவ்வொரு வஸ்துவ ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு வரையறோம் இல்லையோ, இந்த பிராட்டி இதுக்கு முன்ன அப்சரஸ் எல்லாம் வந்தா அந்த கடைக்கு, அந்த அப்சரஸ் எல்லாமும் தேவதைகளுக்கு கொடுத்துட்டு இதையும் நமக்கு கொடுப்பாளோ என்னமோன்னு நினைச்சுண்டு எல்லா தேவதைகளும் அப்படியே அவ மேலேயே கண்ணோட அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். தஸ்யாம் சக்ருஹு ஸ்பிருஹாம் சர்வே சசுராசுரமானவாக ரூபௌதாரிய வயோவர்ண மகிமா க்ஷிப்த சேதசா. பிராட்டியினுடைய உருவத்தினால, பிராட்டியினுடைய ஔதாரியத்தினால, பிராட்டியினுடைய இளமையினால, பிராட்டியினுடைய மகிமையினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிற மனசை, அதிலேயே மனசை வைத்தவர்களாக இருந்திருக்கிற ஒவ்வொரு தேவதைகளும் ராட்சதர்களும் அசுரர்களும் மனுஷர்களும் எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கா. தஸ்யான் சக்ருஹு ஸ்பிருஹாம், நாம் அவளை அடைய வேணும் அடைய வேணும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ பிராட்டி என்ன பண்றா அப்படின்னா, பசியதாம் சர்வதேவானாம் வட்சஸ்தலம் ஹரே, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சு பெருமாளுடைய திருமார்பு போய் நேர அடையறாளாம். இதுதான் பிராட்டி. ஏன்னா பெருமாள் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிட்டு இவளுக்கு இவள் குடிகொள்ளும் இடம் தன்னுடைய திருமார்பு தான் என்பதாக. சகர்த்தயஸ்யாம் பவனம் புஜந்தரம் ஜகதீஷ பவத் பரா ததானீம் கமனியா கமலா பூவ தேவி அமலாமவலோக்கியம் விலோலாம் சகலோபி ஸ்பிருஹஜம் பபூவலோக. நாராயணியத்துல பட்டத்ரி சொல்ற ஜகதீஷ பவத் பரா ததானீம் ததானீம், அப்பொழுது பிராட்டி உற்பத்தி பிராட்டி ஆவிர்வித்து அருளின போது கமலாபூவதேவி அமலாம் அவலோக்கியம் விலோலஹா சகலோபி ஸ்பிருகஜம்பூவ அமலம். பரிசுத்தமாக இருந்திருக்கவள், அப்பழுக்கு இல்லாதவளாக இருந்திருக்கவள், அவளை பார்த்து எல்லாரும் தான் அடையணும் தான் அடையணும் தான் அடையணும்னு சொல்லிட்டு சகலோபி ஸ்பிருகயாம் பபூவ எல்லாரும் ஆசைப்பட்டாளாம். அப்பேற்பட்ட பிராட்டி, அந்த பிராட்டிக்கு தன்னுடைய இடத்தை திருமாத்தை இடமாக கொடுத்த மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடு நூறாயிரம் பல்லாண்டு தின்றவள் மணிவண்ணா உன் செவ்விடு செவ்வி திருக்காப்புன்னு மங்களாசாசனம் பண்றார். அடியோமோடும் நின்னோடும் பெருவின்னி ஆயிரம் பல்லாண்டு. அப்புறமா என்ன சொல்றார், வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மங்களாசாசனம் பண்ற. அதை பண்ண செய்ய பிராட்டிக்கு ஒரு மங்களாசாசனம், அதுக்கப்புறம்தான் இந்த சங்கம் சக்கரம் அதுக்கெல்லாம். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னொடும் திகழ்கின்ற திருமாலார் திகழ்கின்ற திருமார்பில் அத்தியாச்சரியமாக திகழ்கின்ற திருமார்பிலே திருமங்கை தன்னொடும் திகழ்கின்ற திருமாலார். அந்த திகழ்தல் அந்த இருத்தல்றதே திருமங்கை தன்னோடு பிராட்டியோடு சேர்ந்த விற்பாடு தான் பெருமாளுக்கு ஏற்படுறதான். அது ஒரு விசேஷம். செய்யாள் திருமார்பினில் சேர் திருமால் செய்யாளாக இருந்திருக்கிற செய்யாள் திருமார்பினில் சேர் திருமால் பிராட்டி திருமார்பில் சேர்கின்றவராக இருந்திருக்கிற திருமால் பெருமாளுக்கு திருமால்ன்றதே பிராட்டியினுடைய சேர்க்கையினாலதான் ஏற்பட்டது. ஆகையால சகர்த்தயஸ்யாஹாப்பனம் பூஜாந்தரம் தவ பிரியம் தாமயதீய ஜன்ம பூஹு. பெருமாள் இது இதுவரைக்கும் பிராட்டி பெருமாளுடைய திருமார்பை அடைந்ததை சொல்லுகின்றோம். இப்ப பெருமாளுக்கு பிராட்டி விஷயத்துல ஒரு பெரிய ஒரு பிரீத்தி. என்ன பிரீத்தின்னு கேட்ட, அவள் அவதரித்த ஸ்தானத்தை தனக்கு உறைவிடமாக ஏற்றுக்கொண்டான், தான் இருக்கும் இடமாக தனக்கு மிகவும் விரும்பி வசிக்கும் ஸ்தானமாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். தவப்பிரியம் உனக்கு பிரியமாக ஆகிறது எதிய ஜன்மபூகு எவளொருவளுடைய உற்பத்தி ஸ்தானமோ அவதரித்த ஸ்தானமோ இடமோ அது என்று சொல்லுகின்றார். திருப்பார்க்கடல் பெருமாள் உயர்வர உயர்நல முடையவன்யவன் மயர்வரும் மதிநிலம் அருளியவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருந்திருக்கார். நித்தியசூரிகளாலே எப்பொழுதும் தொழக்கூடியவராக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் திருப்பார்கடல்ல தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியான். அதுதான் அவருக்கு ரொம்ப இஷ்டமான இடமாக இருந்திருக்கான். அந்த திருப்பார்கடல்ல போய் விரும்பி ஏற்று தாம் வசிக்கும் இடமாக ஏற்ற இடம். அதுக்கு காரணம் பிராட்டி அவதரித்தனாலாம். வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய பாசுரத்திலையும் பார்த்தோமானாக்க பெருமாள் திருப்பார்கடல்ல எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த வித மங்களாசாசனம் பண்றார். முதல்ல பரத்த சொல்ற, அடுத்தது வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல எழுந்தருள் இருக்கிற நிலைய மங்களாசாசனம் பண்ற, அடுத்தது ஓங்கி உலகலந்தல இருக்கிற விபவத்தை சொல்றார், அவதாரத்தை மங்களாசாசனம் பண்றார் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த பெருமாள் தவப்பிரியம் தாம எதிய ஜன்மமாகும், எவளுடைய பிராட்டிக்கு ஸ்தானமாக இருந்திருக்கோ அதுதான் உனக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் யோசனை பார்க்கணும். மாமனார் அம்மா மாமனாரத்துல நிம்மதியா தூக்கம் வரும்னு சொல்ற, அது சில சில மாப்பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வரும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ பாக்கியம் பண்ண மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் மாமனாரத்துக்கு போனா நிம்மதியா தூக்கம் வருதுன்ற மாதிரி இருக்கும், விரும்பி ஏற்கக்கூடியதாக இருந்திருக்கிறது போல் இருக்கு. அது பெருமாளும் பாக்கியம் பண்ணிருக்கவ அவர் நிம்மதியா தூங்குற. கேஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன் நிகேதனஹா நாகபரியங்க முத்துச்ச தியாகதோ மதுராம்புரின்னு சொல்ற இந்த நாராயணன், அவர் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டது எதுன்னா க்ஷீரார்ணவத்தையும். அந்த பாக்கடலை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட நாராயணன் அந்த நாகபரியங்கத்தையும் விட்டுவிட்டு ஆகதோ மதுராம்புரியும் மதுராபுரிக்கு வந்த கண்ணனாக அவதாரம் பண்ணார்னு சொல்லி சொல்ற. அப்போ ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லலாம் இல்லையோ? அத சொல்லல. மதுராபுரிய விட்டுட்டு இங்க வந்தேன்னு சொல்லி சொல்ற. அந்த மதுராபுரிக்கு ஏற்றது ஒன்னு. ரெண்டு, இன்னொரு விஷயம், பிருகோஹோ கியாத்யாம் சமுத்பன்னா ஸ்ரீஹி பூர்வம் உததேஹே புனஹா தேவதானவ யத்னேன பிரசூதோ மிருத மந்தனே என்று சொல்லுகின்றார். இது அந்த பெருமாளுடைய திருமார்புக்கு அவ இருந்திருக்கிறவரு. முதல்ல பிருகு மகர்ஷி, பிருகு மகர்ஷி என்ற பெருமாளே பிருகுவாக அவத்தார், ரிஷிகளுக்குள்ள பிருகுவாக ஆகிறேன்னு சொல்லி சொல்ற. பிருகு மகர்ஷிக்கு அவருக்கு அவரிடத்திலிருந்து உண்டானவள் பார்கவி, ஸ்ரீதேவி உண்டானாள், பார்கவின்னு பேரு. அவளே அமிர்தமசங்கம காலத்துல தேவாசுரர்களுடைய பிரயத்னத்தினால உண்டானாள்னு சொல்லி சொல்ற. பிருகோஹோக்கு ஆத்தியாம் சமுத்பன்னா ஸ்ரீஹி பூர்வம் உததேகே, பூர்வம் பிருகுனுடைய குமாரத்தியாக அவதரித்த பிராட்டியே அமிர்த மதனத்தும் போது பண்ணு அவ வந்து மகாலட்சுமியாக அவதாரம் பண்ணாள்னு சொல்லி சொல்ற. அப்படி நேதானையும் தொதிர்த்தே சீதே ஸ்வர்கோபி மமரோச்சிதேன்னு சொல்ற. ஒன்ன தவிர சீதே இப்போ இந்த அமிர்த மதனம் பண்ணச்சே அவதரித்தவளாக இருந்திருக்கிற பிராட்டி, அந்த பிராட்டிக்கு அவதரித்த ஸ்தலமாக இருந்திருக்கிற இந்த திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலை தான் பெருமாள் விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றார். இதுக்கு காரணம், இது பெருமாள் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய கியாகதோ மதுராம் புரின்னு அந்த பிராட்டியினுடைய உறைவிடம்ன்றதுனால என்று சொல்லுகின்ற. வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல சொல்லச்சு, சீவைக்குண்டத்தை விட்டுட்டு திருப்பார்கடல்ல எதுக்காக இருந்துருக்காருன்னா, ஆசிரியர்கள்லாம் கூட்ட உடனே சீக்கிரமா வரத்துக்கோசரம் சீவைக்குண்டம் ரொம்ப தூரத்துல இருந்துருக்கான், அங்கேருந்து கருத்மான் எல்லாம் தேடிண்டு அவரெல்லாம் கூட்டு வரத்த காட்டிலும் சீக்கிரமா ஓடி வந்துள்ளா என்பதற்காக, ஓடி வரத்துக்காக இங்கு எழுந்தருள் இருக்காருன்னு சொல்லி சொல்றது. ஆனா சில பேர் சொல்லி சொல்ற, ஒரு லோகத்துல ஒரு சாட்டுவா சொல்ற வார்த்தை, அசாரே கல சம்சாரே சாரம் சுசுர மந்திரம் ஹரோ ஹிமாலயே சேத்தே ஹரிஹி சேத்தே பயோனிதோ. இந்த சம்சாரமே அசாரமாக இருந்துருக்கு, அதுல சாரமாக இருந்துருக்கிறது மாமனார் அம்மா. இது இதெல்லாம் மாமனார் மாப்பிள்ளாம் சண்டை போடாத வாழ்க்கை, அது இது ரொம்ப கோச்சிக்காது இருக்க வாழ்க்கு, நல்ல மாமனாரா கிடைக்கிற வாழ்க்கை அதுக்கெல்லாம். அவளுக்கு சாரமாக இருந்துருக்கிறது மாமனாராம். ஆகையால தான் ஹரோ ஹரோ ஹிமாலயே சேத்தே ஹரிஹி சேத்தே பயோனிதோ. ஹரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அவர் ஹிமாலயத்துல, அவர் அங்கதான் கைலாசம் அங்கதானே இருக்கு, அதனால ஹிமாலயத்துல அவர் எப்பவுமே அங்க இருந்துருக்க, அங்க படுத்து தூங்குற, நிம்மதியா இருந்துட்டு இருக்காராம் கைலாசத்துல. அவ மாமனாரத்துல பார்வதி, என்ன பார்வதின்றது ஹிமவானுடைய பொண்ணு, ஆகையால அவ மாமனாரத்துல நிம்மதியா இருந்துட்டு இருக்காராம். பெருமாளும் நிம்மதியா தூங்குறாரு எந்த இடத்துல என்னக்க, தன்னுடைய மாமனாராக இருந்துட்டு இருக்கிற சேத்தே பயோனிதவு என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்டவர் அது, அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அவ பிரியந்தாம யதீய ஜன்மபூ ஜகத் சமஸ்தம் யதபங்கசம்ஸ்ரயம். லோகம் முழுக்க உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்க, அந்த கடைக்கண் பார்வையை ஆசிரியித்து நிலை பெற்றதாக இருந்திருக்கு. அந்த நிலை பெறுவதற்கு கடைக்கண் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை வேணுமா? ஜகத் சமஸ்தம், லோகம்னு சொல்றது உலகம், உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சொல்றது. என்ன விசேஷம் அப்படின்னா, துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவது த்வயேதானீம் சமேதிதம். துவயா தேவி பரித்யக்தம், பிராட்டியை பார்த்து விஷ்ணு புராணத்துல சொல்ற வார்த்தை, நீ அந்த லோகத்தையே விட்டுட்டு நீ போயிட்ட பிராட்டி, நீ போன பிற்பாடு அந்த லோகம் முழுக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன, வினஷ்ட பிராயம் அபவத்து, அழிந்து போனதுக்கு சமமாக ஆயிடுத்தான். ஸ்ரீ இல்லாத ஒரு லோகம் ஒரு லோகமாகுமான்னா அது ஆகியல் தொயதானையும் சமேதித்தம். இப்ப நீ அவதரிச்சிட்டதுனால அந்த லோகத்துக்கே பிரகாசம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்றார். யாவலோகிதாஹ சத்யஹ சீலாத்யைஹி சகலைர் குணைஹி தனைஷ்ச தனைஸ்வைர்யம் தனைஷ்சம் தனைஹி ஐஸ்வர்யைஷ்ச யுஜ்யந்தே புருஷா நிர்குணா அபி தஸ்லாக்யஹ சகுணி தன்யஹ சகுலீனஹ சபுத்திமான் சசூரஹ சச்ச விக்ராந்தா யந்த்வம் தேவி நிரீட்சசே. பிராட்டிய மங்களாசாசனம் பண்றார். பிராட்டியினுடைய பெருமையை சொல்றார் விஷ்ணு புராணத்துல. துவயாவலோகிதாக, உன்னுடைய கடைக்கண் பார்வை உன்னாலே யாருக்கு ஏற்பட்டதோ, யார் மேல விழுந்ததோ அவ. துவயாவலோகிதாக சர்வே, ஒன்னாலே பார்க்கப்பட்டவர்கள் எல்லோரும், யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்ல, அந்த கடைக்கான் பார்வை விழுந்தவாள் எல்லாருமே. சத்யா சீலாத்யை சகலைஹி குணைஹி, உடனே அவளுக்கு ஏற்படுற ஒரு விசேஷம் என்ன தெரியுமா என்று கேட்டான். அதிநீச்சமாக இருந்தா கூட அவள்லாம் நிர்குணா அப்பி, அவளிடத்துல அந்த புருஷர்கள் அந்த ஜீவன் ஒரு குணமும் இல்லாததாக இருந்தாலும் கூட அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்கா உடனே அவளிடத்துல ஒரு நல்ல ஒழுக்கம் ஏற்படுமா, நல்ல குணங்கள்லாம் ஏற்படுமா. சீலாதி இந்த குணங்களுக்கு முக்கியமா சொல்லச்சு, இதுல சிறந்த குணங்கள் சிறந்த பண்புகள்னு சொல்லச்சு, அந்த பண்புகள்ல முக்கியமா ஒழுக்கம் தான் முதல்ல ஓணும், அடுத்ததுதான் மீதி எல்லாம். ஆகையால சீலாத்யைஹி சகலை குணைஹி, அது முன்ன வரணுமா. சரி, இது மாத்திரம் இருந்தா போருமா, அவன் ஒண்ணும் இல்லாத பரம ஏழையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல. தனைஹி ஐஸ்வர்யைஷ்டயுஜ்யந்தே, தனைஹி அப்படின்னு தனம்ன்றது பணம, ஐஸ்வர்யம் என்ன, ஐஸ்வர்யம்ன்றது என்னன்னா ஆளும் தன்மை. ஆளும் தன்மைன்றது இப்ப எல்லா லோகத்துக்கும் ராஜாவாக இருந்திருக்கிறது, இந்த மாதிரி ஆளும் தன்மை. இவைகள்னாலே நிர்குணா அப்படி புருஷாக யுஜ்யந்தே, ஒரு குணமும் இல்லாத ஒரு புருஷன் கூட அவற்றை அடைகிறான் என்று சொல்லுகின்றார். இது அந்த காலத்துல அடுத்த ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லாத போயிடுத்துனாக்க அடுத்த ராஜாவா யார தீர்மானம் பண்றதுன்னா, யானை கொடுத்து யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து இப்படி சுத்திட்டு வரணுமா, அந்த மாலையை யார் கழுத்துல போடுறதோ அவன் ராஜாவா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த ராஜாவா ஆறதுக்கு அப்ப யார் கழுத்துல மாலை போடுறானோ அவன் ராஜாவா ஆறான்னா, அந்த யானை மாலை போடுறதுக்கு பார், யாருக்கு பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்திருக்கோ அவன் கழுத்துலதான் அது மாலை போடும். அதுதான் அங்க சுவாரஸ்யம். ஒரு காலத்துல இந்த யானை ஐராவதமாக இருந்து பிராட்டியின் பெருமாள் அதாவது பிருகு மகர்ஷி கொடுத்த மாலைய அது இது அவமதிச்சுது. ஆனா அந்த பிராட்டியினுடைய மாலையினுடைய உண்மையான அதனால ஏற்பட்ட சிரமங்கள்லாம் அதுக்கு தெரியும். ஆகையால அந்த யானைக்கு தான் தெரியும் இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் யார் மேல விழருதுன்றது தெரியும். அதுக்காக தான் யானை தும்பிக்கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காளாம். ஜெகத் சமஸ்தம் யதபங்கதம் ஸ்ரீயம், அப்படி பிராட்டி கட்டாட்சம் விழுந்தவன் எப்படி நிர்குணனாக ஒரு விதமான சிறப்பு தன்மையும் இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன்தான் சஸ்லாக்யாக, அவன்தான் கொண்டாட தகுந்தவனாக ஆகிறான், அவன்தான் குணியாக ஆகிறான், அவன்தான் பாக்கியம் பெற்றவனாக ஆகிறான். சஸ்லாக்யாக சகுணி தன்யா சகுலீனஹா சபுத்திமானே, அவன்தான் சிறந்த வம்சத்திலே பிறந்தவனாக ஆகிறான், அவன்தான் புத்திமானாக ஆகிறான், அவன்தான் சூரனாக ஆகிறான், அவன்தான் எல்லாவற்றையும் அளந்தவனாக ஆகிறான், எல்லாவற்றையும் ஆள்பவனாக ஆகிறான். எந்தம் தேவி நிரீட்சத்தை, எவன் ஒருவனை நீ பார்க்கிறாயோ என்று அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய மகிமை. இதோடு மட்டுமில்லாமல் அடுத்த உபன்யாசத்திலையும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அந்த பிராட்டியினுடைய கடாட்சத்தினால ஒரு குணமும் இல்லாதவர்கள் கூட அவர்களும் கூட சஸ்லாக்யா சகுணி தன்யா சச்ச குலீனா ச புத்திமான் ச சூரா சச்ச விக்ராந்தா எந்தம் தேவி நிரீட்சசைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடி சகல குணங்களையும் உடையவர்களாக எல்லா விதமான சிறப்புகளையும் உடையவர்களாக ஆகிறார்கள் என்று பிராட்டியின் பெருமை சொல்லப்பட்டிருக்கிறபடினால அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய கட்டாட்சம் நமக்கும் ஏற்பட்டு நாமும் தன்யர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.